காயமும் அழிந்து போகும், உன் பொருள் தீக்கிரை அழிந்து போகும், இந்த உலகமும் பிரபஞ்சமும் அழிந்து போகும். உடலினை நிஜமென எண்ணி எண்ணி தினம் உயிரை மாய்த்தவர் கோடி கோடி கோடி. பணமும் அழிந்து போகும், இந்த உலகமும் பிரபஞ்சமும் அழிந்து போனாலும் அழியாதது உன் பாதம் பனித்த சடையும் பவளம் போல் மேனியும். அழியாதது உன் நாமம் நமச்சிவாயம் நமச்சிவாயம். கரையாதது மானுட பாவம் உன்பது குடில்களும் மாரடி உடம்பும். தவறாதையின் பக்கரத்து எட்டுக்குள் நடுவா நமச்சிவாயம். நந்தவனத்தில் ஒராண்டி பத்து மாதம் குயவன வேண்டி அன்று கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. அதை கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி பிறவி தாண்டி மீண்டும் பிறந்து அழிந்து பிறந்து வஞ்சகம் செய்து தன்னை கொண்டாடி உடல் அழிந்து இறுதியில் மண்ணோடு சமாதி. மலங்களும் மலக்கும் வேணி பொருள் கண்டு விளங்குமை ஞானி. நித்திரை களைய நினைவோடிருப்போர் புத்திரை காண முயல்பவர் அன்றோ. மண்ணுயிர் கொன்று சுட்டதை தின்று தோற்றதை விட்டு வென்றதை கொண்டு ஆறாத காயம் குசிப்பது மாட்டார் தலை பூட்ட மாற்பை ரசிப்பதற்கு. கண்ணை காண்பதும் ரசிப்பதும் அழிந்து போகும், இந்த உடல் எனும் காயமும் அழிந்து போகும், உன் பொருள் தீக்கிரை அழிந்து போகும், இந்த உலகமும் பிரபஞ்சமும் அழிந்து போகும். உடலினை நிஜமென எண்ணி எண்ணி தினம் உயிரை மாய்த்தவர் கோடி கோடி கோடி. பணமும் அழிந்து போகும், இந்த உலகமும் பிரபஞ்சமும் அழிந்து போனாலும் அழியாதது உன் பாதம் பனித்த சடையும் பவளம் போல் மேனியும். அழியாதது உன் நாமம் நமச்சிவாயம் நமச்சிவாயம். கரையாதது மானுட பாவம் உன்பது குடில்களும் மாரடி உடம்பும். தவறாதையின் பக்கரத்து எட்டுக்குள் நடுவா நமச்சிவாயம். தன்னை சுடும் வினை முன்வினை அதன் முன்வணங்கிடு தலைவனை. சேர்வாய் காலனை உதைத்த நாயன் நடுவனை. பூரணமே ஈசனே காரணமே காரணே பாரணமே நமச்சிவாய மரணமே. வருக வருக அவனிருக்க பயம் ஒழிக ஒழிக. சந்தன குங்கும சாந்தும் பரிமளமும் பிள்ளைகள் அனைத்தும் கூட்ட காமுகனும். வந்தக்கண் கொண்டிருக்கும் மாதவரும் கண்ணியரும். வெந்த சதை வெந்த சதை நாளை பால் வெந்த சதை. திகுமிழி விடுந்து விடும் உயிர்பூட்டை பிரிந்து விடும். உச்ச கோடை இயலாது தோழி துணி மறைந்து விடும். மேலென்ன கீழென்ன நீ என்ன நான் என்ன உயிர் போகும் தருவாயில் ஈசனே சரணாகதி. காண்பதும் ரசிப்பதும் அழிந்து போகும், இந்த உடல் எனும் காயமும் அழிந்து போகும், உன்பொருள் தீக்கிரை அழிந்து போகும், இந்த உலகமும் பிரபஞ்சமும் அழிந்து போகும். உடலினை நிஜமென எண்ணி எண்ணி தினம் உயிரை மாய்த்தவர் கோடி கோடி கோடி. பணமும் அழிந்து போகும், இந்த உலகமும் பிரபஞ்சமும் அழிந்து போனாலும் அழியாதது உன் பாதம் பனித்த சடையும் பவளம் போல் மேனியும். அழியாதது உன் நாமம் நமச்சிவாயம் நமச்சிவாயம். கரையாதது மானுட பாவம் உன்பது குடில்களும் மாரடி உடம்பும். தவறாதையின் பக்கரத்து ஏற்றுக்குள் நடுவா நமச்சிவாய.